Let's bow our head and pray for a minute. நாம் தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். Father, we thank you, Lord, for bringing us together. பிதாவே, எங்களை கூடி வர பண்ணினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Even now, Lord, we look up to you. இப்பொழுதும் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. Speak to us, Lord. எங்களுக்கு எங்களோடு பேசும். Open our eyes to see the glory of our Lord Jesus. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் மகிமை காணும்படி எங்களுடைய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. And to know the burden that's in your heart. உம்முடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தை நாங்கள் காணும்படி எங்களுடைய கண்களை திறந்தருளும். Holy Spirit of God, help us. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு உதவி செய்யும். We stand against all the powers of darkness who are standing against your people and listening to the word of God. வேத வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா அந்தகார சக்திகளுக்கு எதிராக நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. All his hindrances in Jesus name we bind it. அவருடைய எல்லா தடைகளையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டி போடுகிறோம். In Jesus name we pray. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. Amen. See, listening to God speaking to us is very important for our spiritual growth. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு தேவன் நம்மோடு பேசுகிறதை கேட்பது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. Not just listening but obeying. கேட்கிறது மாத்திரமல்ல அதற்கு கீழ்ப்படிவது. It is God's will that everyone who are born again should learn and grow in this habit. இந்த பழக்கத்திலே மறுபடியும் பிறந்த ஒவ்வொருவரும் வளர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. The habit of listening to God. தேவனுக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படுகிற அந்த பழக்கம். By reading his word and meditating upon it. அவருடைய வார்த்தையை படிப்பதன் மூலமாகவும் தியானிப்பதன் மூலமாகவும். And seeking grace of God and the power of the Holy Spirit to obey. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே அதற்கு கீழ்ப்படிவதற்கு தேவனுடைய கிருபையை நாம் நாட வேண்டும். See, in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே. In the book of Job. யோபின் புத்தகத்திலே. Job chapter 33. யோபு 33வது அதிகாரம். Here is a man Elihu. இங்கே எலிஹு என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். He says something. அவன் ஒரு காரியத்தை சொல்கிறான். We read from verse 14. அதை 14-15 வசனங்களில் வாசிக்கிறோம். He is saying a man who lived in the Old Testament, he is saying. பழைய உடன்படிக்கையிலே வாழ்ந்த ஒரு மனுஷன் இதை சொல்கிறான். Says God speaks once or twice yet no one notices it. In a dream, a vision of the night, when sound sleep falls on men while they slumber in the beds, then he opens the ears of men and seals their instruction, that they may turn aside, that he may turn man aside from his conduct and keep man from pride. He keeps back his soul from the pit and his life from passing over into Sheol. யோபு 33:14-18 வரை தேவன் ஒரு விசை சொல்லியிருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறார் அல்லவே என்று தமிழில் இருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்திலே தேவன் ஒரு விசை அல்லது இரண்டு விசை காரியத்தை சொல்லுகிறார், ஆனால் அதை பார்த்து கவனிக்கிறவர்கள் யாரும் இல்லை என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது. கணநித்திரை மனுஷர் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில் அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷருடைய பெருமை அடங்கவும் செய்கிறார். இவ்விதமாய் அவன் ஆத்மாவை படுகொழிக்கும், அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார். In verse 15 we read the God speaks through a dream or a vision of the night. 16வது வசனத்திலே அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே ஆண்டவர் பேசுகிறார் என்று சொல்லியிருக்கிறது. So don't look for dramatic, you know, audible voices or visions or dreams in your life. இது மிகவும் பிரம்மாண்டமான ஒரு சத்தத்தையோ கேட்பதனாலேயோ அல்லது தரிசனம் சொப்பனம் வரும் என்று அதை எதிர்பார்க்காதீர்கள். You will be deceived. அப்படி எதிர்பார்த்தால் நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள். The devil will come as an angel of light and deceive you. பிசாசானவன் ஒளியின் தூதனை போல வந்து உங்களை வஞ்சித்து விடுவான். That's in the Old Testament. அது பழைய உடன்படிக்கையில் இருக்கிறது. Before Holy Spirit was given. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக. That's before Jesus came. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக உள்ள காரியங்கள். But in the new covenant. ஆனால் புதிய உடன்படிக்கையில். We read in Hebrews chapter 1. அதை நாம் எபிரேயர் 1 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். Verse 1. 1வது வசனம். Hebrews 1:1, 1 and 2. எபிரேயர் 1:1-2 வசனங்கள். God after he spoke long ago to the fathers in the prophets and many portions and in many ways. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். In many ways, அநேக வகையிலே, through dreams, through visions, சொப்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக, yeah, long ago to the fathers in the prophets, பூர்வ காலங்களில் பிதாக்களுக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாய் இப்படி அவர் பேசினார். But in these last days, ஆனால் இந்த கடைசி நாட்களில், these days which we are living, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில், he has spoken to us in his son, அவர் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றியிருக்கிறார். In his son, that is through his son, அவருடைய குமாரன் மூலமாக நம்மிடத்திலே அவர் பேசி இருக்கிறார். That is through his life, அவருடைய ஜீவன் மூலமாக, வாழ்க்கையின் மூலமாக. No, John the apostle in his gospel said in John 1:4, அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய சுவிசேஷத்திலாகிய 1:14 சொல்லி இருக்கிறார். 1:4 In him was life and the life was the light of man, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. Jesus' life is the light. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கைதான், ஜீவன்தான் ஒளியாய் இருந்தது. He is the living word. அவர்தான் ஜீவ வார்த்தை. You know, our God is a wonderful God. He speaks to us. நம்முடைய தேவன் மிக அற்புதமான தேவன். அவர் நம்மிடத்திலே பேசுகிறவராய் இருக்கிறார். And it Job in Job Elihu said God speaks but you don't listen. Nobody listen. எலிஹு யோபிலே சொல்கிறார், தேவன் பேசுகிறார், ஒருவரும் அதை கவனிக்கிறதில்லை. And in verse 16, 16th வசனத்திலே, he said he opens the ears of men and seals instruction. அவர்களுக்கு 16th வசனம், ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே. He opens the ears of men and seals their instruction. அவருடைய காதுகளை திறந்து தன்னுடைய கட்டளைகள் எல்லாம் அவனுக்கு கொடுக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். Why? ஏன் அப்படி செய்கிறார்? You see here the love of God. இங்கே தேவனுடைய அன்பை நாம் பார்க்கிறோம். We see that reason in verse 17 and 18. அவருடைய காரணத்தை 17-18 வசனங்களை வாசிக்கிறோம். So that he may turn man aside from his conduct and keep man from pride. மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷருடைய பெருமையை அடங்கவும் செய்கிறார். And if ever said he keeps back his soul from the pit, his life from passing over to Sheol. 18th வசனத்திலே, இவ்விதமாய் அவன் ஆத்மாவை படுகுழிக்கும், அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார். You know why God opens the ears and speaks to us? ஏன் தேவன் நம்முடைய காதுகளை திறந்து நம்மோடு பேசுகிறார் தெரியுமா? To save us from pride. நம்மை பெருமையிலிருந்து நீக்க. So that we will not go to hell. நாம் அதன் மூலம் நரகத்துக்கு போய்விடாதபடிக்கு. And that is why God wants to speak to us. அதனால் தான் தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். But as he said, you know, God speaks once or twice, but no one listens. No one takes notices of it. இங்கே பார்க்கிறது போல தேவன் ஒரு விசை, இரண்டு விசை பேசுகிறார், ஒருவரும் அதை பார்க்கிறதில்லை, கவனிக்கிறதில்லை. You mothers, you know how to feed your children, small children, babies. சிறு பிள்ளைகளை வைத்திருக்கிற தாய்மார்கள், உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படி பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊட்டுகிறீர்கள் என்று. You feed them. அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறீர்கள், ஊட்டுகிறீர்கள். Many times they don't take it in. அநேக சமயங்களிலே அவர்கள் அதை எடுத்துக்கொள்கிறதில்லை. So you force yourself, you know, force the food into their mouth. கட்டாயப்படுத்தி அவர்களுக்கு வாயிலே சாப்பாட்டை திணிக்கிறீர்கள். And you make them eat. அவர்களை அப்படி சாப்பிட வைக்கிறீர்கள். I have seen mothers who do that. தாய்மார்கள் அப்படி செய்வதை நான் பார்த்திருக்கிறேன். Because you love the children, you love your baby. ஏனென்றால் நீங்கள் உங்கள் குழந்தைகளை, பிள்ளைகளை நீங்கள் அவ்வளவு நேசிக்கிறீர்கள். Because you want them to grow healthy. அவர்கள் ஆரோக்கியமாய், வலிமையாய் மாறும்படி நீங்கள் விரும்புகிறீர்கள். And this is exactly God works with you and me, with us brothers and sisters. இதே விதத்திலே தான் தேவன் உங்களோடு என்னோடும் ஆண்டவர் இடைபடுகிறார் சகோதர சகோதரிகளே. So when the child opens its mouth, you feed the food. அந்த குழந்தை வாயை திறக்கும் பொழுது நீங்கள் சாப்பாட்டை வைத்து ஊட்டுகிறீர்கள். When the baby you know voluntarily and gladly opens its mouth, you feed it so joyfully. ஆனால் அந்த குழந்தை சந்தோஷமாக தானாகவே வாயை திறக்கும் பொழுது நீங்கள் உற்சாகத்தோடு அந்த பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டுகிறீர்கள். That is the burden of the Lord. அதுதான் கர்த்தருடைய பாரமாய் இருக்கு. You know, we read that in the burden of the Lord in Psalm 81. ஆண்டவருடைய பாரத்தை நாம் சங்கீதம் 81 வாசிக்கிறோம். Psalm 81 verse 10. சங்கீதம் 81 10th வசனம். The second part it says, open your mouth wide, I will fill it. 10th வசனத்தின் பிற்பகுதி, உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். Yeah, when the child opens its mouth widely, how joyfully we feed him. அந்த குழந்தை தானாக வாயை திறக்கும் பொழுது நாம் எவ்வளவு சந்தோஷத்தோடு சாப்பாடு ஊட்டுகிறோம். You mothers know the joy in your heart when the child eats that food. அந்த சாப்பாட்டை அந்த குழந்தை சாப்பிடும் பொழுது உங்களுடைய அவள் எவ்வளவு சந்தோஷம் என்பதை தாய்மார்கள் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். Exactly the same way the Lord also feels. The Lord says, open your mouth wide and I will fill it. அதே விதமாக தான் ஆண்டவரும் சொல்கிறார், உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். So that we may repent, we may turn from sin. அதன் மூலமாக நாம் பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. To keep us from pride. நாம் பெருமையிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் என்பதற்காக. And from going to hell because of our pride. நம்முடைய பெருமை நிமித்தம் நரகத்துக்கு சென்று விடாதிருக்கும்படியாக. He speaks so that we can, you know, he spoke in his son. He speaks in these days in his son so that we will learn humility from his son. இந்த நாட்களிலே குமாரன் மூலமாய் நமக்கு நம்மோடு அவர் பேசுகிறார். ஏனென்றால் நாம் அவருடைய தாழ்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. By the way he lived. அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் விதத்தை பார்த்து. Listening and obeying, that is the way to victory, brothers and sisters. செவி கொடுத்து கீழ்ப்படிவதுதான் ஜெயத்தினுடைய வழி, சகோதர சகோதரர்களே. Psalm 81 was written by Asaph. சங்கீதம் 81 எழுதினவர் ஆசாப். A singer. அவர் ஒரு பாடகர். Elihu. Elihu. He also wrote the same thing. எலிகுவும் அதே காரியத்தை தான் எழுதியிருக்கிறார். These people they lived in the Old Testament but they knew that. இந்த ஜனங்க இந்த இரண்டு பேரும் பழைய உடன்படிக்கையிலே வாழ்ந்திருந்தாலும் இவற்றை அவர்கள் அறிந்திருந்தார்கள். Now we read in same Psalm 81. அதே சங்கீதம் 81 நாம் வாசிக்கிறோம். They know they have known some secret. அவர்கள் சில ஒரு ரகசியத்தை அறிந்திருந்தார்கள். Verse 13 and 14. 13-14 வசனங்கள். They understood the burden in God's heart. தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள். That God wants to speak to me and he wants me to obey what he spoke to me. தேவன் என்னோடு பேச அவர் விரும்புகிறார். அப்படி பேசி அதை கேட்டு நான் கீழ்ப்படிய அவர் விரும்புகிறார். Verse 13. 13th வசனம். The burden of the Lord. இதுவே தேவனுடைய பாரம். Oh that my people would listen to me. ஆ என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து. That Israel would walk in my ways. இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். And the next verse said, I would quickly subdue their enemies and turn my hand against their adversaries. அடுத்த வசனம், நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். This is the secret of a life of victory. இதுதான் வெற்றி வாழ்க்கையினுடைய ரகசியம். Brothers and sisters, we cannot make progress unless we listen and obey it. நாம் கேட்டு செவி சாய்த்து கீழ்ப்படியாத பட்சத்தில் நாம் வெற்றி வாழ்க்கை முடிய சாத்தியமில்லை. Yeah, that's what this word says. அதை தான் இந்த வசனம் சொல்கிறது. Now if you want God to fulfill all that he has purpose for you, plan for you, தேவன் உங்களுக்கு என்று தீர்மானித்திருக்கிற அவருடைய திட்டங்களை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால், listen to God. தேவனுக்கு செவிசாயுங்கள். Obey him. அவருக்கு கீழ்ப்படியுங்கள். Very very important. இது மிக மிக முக்கியம். Otherwise the purpose for which he has called you may not fulfill. இல்லை என்றால் தேவன் உங்களை அழைத்த அழைப்பின் நோக்கம் நிறைவேறாது. We cannot call ourselves a disciple if we don't have the habit of listening to him and obeying him. அவருக்கு செவி கொடுத்து அவர் கீழ்ப்படியாமல் இருப்போம் என்றால் நம்மை நாம் அவருடைய சீஷர் என்று அழைத்துக் கொள்ளவே முடியாது. We cannot call ourselves a disciple if we don't listen to God. தேவனுக்கு நான் செவி சாய்க்கவில்லை என்றால் நான் என்னை ஒரு சீஷன் என்று அழைத்துக் கொள்ள முடியாது. A disciple has to sit before his master. ஒரு சீஷனானவன் தன்னுடைய எஜமானுக்கு முன்பாக உட்கார வேண்டும். Learn from him. அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். And obey him. அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். Ask yourself, brothers and sisters. சகோதர சகோதரிகளே, உங்களை நீங்களே இதை கேட்டுக்கொள்ளுங்கள். Why? What is the reason that you have not grown in the Lord spiritually? ஆவிக்குரிய விதத்திலே ஆண்டவரில் கர்த்தரில் நீங்கள் ஏன் வளராமல் இருக்கிறீர்கள்? Though you were in the church for many years. நீங்கள் சபையிலே அநேக வருடங்களாக இருந்தபோதும். God, you know, sometime back we saw God gave Ezekiel the prophet an appointment order. கடந்த வாரங்களிலே நாம் பார்த்தோம், தேவன் எசேக்கியேலுக்கு ஒரு பணி நியமன ஆணையை கொடுத்தார், அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுத்தார் என்று பார்த்தோம். For his work. அவருடைய அவர் செய்ய போகிற வேலைக்கென்று ஒரு நியமனத்தை கொடுத்தார். God gave him a spiritual ministry. ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய ஊழியத்தை எசேக்கியேலுக்கு கொடுத்தார். In Ezekiel 3 we saw that. எசேக்கியேல் 3 அதிகாரத்திலே நாம் அதை பார்த்தோம். The reason is because he listened and obeyed it. அதனுடைய காரணம் என்னவென்றால் அதை கேட்டு அவர் கீழ்ப்படிந்தார். Listening to good messages by godly brothers is very very good. தேவபக்தி உள்ள சகோதரர்கள் கொடுக்கும் செய்திகளை கேட்பது அது மிக மிக நல்லது. But if that has not led you to a place where you will sit before the Lord and learn the habit of listening his word. ஆனால் அந்த அப்படி கேட்ட செய்திகளெல்லாம் நீங்கள் போய் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவரிடத்திலிருந்து கேட்கக்கூடிய நிலைமைக்கு உங்களை நடத்தவில்லை என்றால் and seeking his grace and the power of the Holy Spirit to obey that அப்படி கேட்ட காரியங்களுக்கு கீழ்ப்படிவதற்கு தேவையான பரிசுத்தாவின் வல்லமையும் கிருபையும் நீங்கள் நாடவில்லை என்றால் then you will not make progress அப்படி என்றால் நீங்கள் முன்னேறி செல்ல முடியாது yeah by all means we have to listen to the messages of brother Zach and the godly brothers lord has raised up among us நாம் எவ்விதத்திலும் சகோதரர் ஜாக் அவருடைய செய்தியையும் நம்மத்திலே எழுப்பி இருக்கிற ஆவிக்குரிய மூத்த சகோதரர்களுடைய செய்திகளை நாம் கேட்கத்தான் வேண்டும் பட் லேர்ன் டு சிட் லைக் மேரி யூ நோ லிசனிங் டு ஹிம் ஆனால் மரியாளை போல ஃபீட் ஆஃப் தி லார்ட் லிசனிங் டு ஹிம் மரியாளை போல ஆண்டவருடைய பாதத்தடியிலே பாதத்தண்டையிலே அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்கிற நிலைமைக்கு நீங்கள் வர வேண்டும் தட் இஸ் a only good part அதுதான் தேவையானது தேவையான your life and my life உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவையான ஒன்று அதுதான் you know recently I came across a phrase when I was reading the bible where I came across the phrase voice from heaven சமீபத்தில் நான் வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் போது இந்த சொற்றொடரை நான் பார்த்தேன் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் என்ற பதம் and I was thinking under what circumstances that voice came from heaven நான் அதை குறித்து யோசித்தேன் எந்த சூழ்நிலையிலே பரலோகத்திலிருந்து அந்த சத்தம் உண்டானது I also want each one of you to take time to meditate on that you can go through the reference and get that phrase and see under what circumstances that voice came from heaven நீங்களும் உங்களில் ஒவ்வொருவரும் நீங்கள் வேதத்தை எடுத்து அந்த ரெஃபரன்ஸ் எங்கே இருக்கிறது என்று பார்த்து பரலோகத்திலிருந்து வந்த சத்தம் அதை பார்த்து தியானித்து இது எந்த சூழ்நிலையிலே சொல்லப்பட்டது என்பதை நீங்கள் தியானிக்கும்படி நான் விரும்புகிறேன் One such thing is recorded in the gospel. ஒரு gospels சுவிசேஷங்களிலே அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் எழுதி இருக்கிறது. One incident, the same incident was reported by three gospel writers, Matthew, Mark and Luke. ஒரே சம்பவம் மத்தேயு, மார்க், லூக்கா என்ற மூன்று சுவிசேஷங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. Same incident. ஒரே சம்பவம் I want to read from Luke chapter 3. லூக்கா 3 அதிகாரம் because more better than the other two gospel writers Luke's put it in a beautiful way matra irandu suvisheshangalai kaatrilum luka miga alagaga adai ezhudirukkar because he adds one phrase Angi which Matthew and Mark did not you know write matthew markum ezhudada oru padathai luka serthu ezhudirukkar it's about the incident where you know Jesus took baptism அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்த அந்த நிகழ்ச்சி and that is what the three gospel writers wrote அந்த சம்பவத்தை தான் மூன்று சுவிசேஷத்தை எழுதினவர்களும் எழுதி இருக்கிறார்கள் so matthew you know what matthew and mark did not note luke you know he wrote it மத்தேயு மார்க்கும் குறிப்பிடாத ஒரு காரியத்தை லூக்கா எழுதுகிறார் you know we read in verse 22 22வது வசனத்திலே வாசிக்கிறோம் verse 21 21வது வசனம் when all the people were baptized Jesus was also baptized and while he was praying heaven was open ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது it's only luke who wrote while he was praying லூக்கா மாத்திரமே ஜெபம் பண்ணுகையில் என்று குறிப்பிடுகிறார் so it's important the prayer is so important ஆகவே ஜெபம் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது பட் இஃப் யூ சீ அந்த பெரிஃபரல் யூனோ யூ வில் திங்க் ஓகே இஃப் ஐ ப்ரே அஸ் ஹி செட் யூனோ ஹெவன் வாஸ் ஓப்பன் ஹெவன் வில் பி ஓப்பன் அண்ட் வாய்ஸ் வில் கம் ஃப்ரம் ஹெவன் இதை நாம் வெளிப்பிரகாரமாக மேலோட்டமாக நாம் பார்ப்போம் என்றால் நாம் ஜெபம் பண்ணினால் எனக்கு வானம் திறக்கப்படும் என்று நாம் நினைத்துக் கொள்ளலாம் பட் மோர் தென் ப்ரேயர் தேர் இஸ் சம்திங் ஹிடன் தேர் ஆனால் ஜபத்திற்கு மேலாக இன்னொரு காரியம் அங்கே இருக்கிறது you know we see we read that in verse 22 the heaven was open and the holy spirit descended upon him in bodily form like a dove and a voice came out of heaven you are my beloved son in you I am well pleased 22வது வசனம் பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி நீர் என்னுடைய நேசகுமாரன் உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது Now, what is it that made God the Father to utter those words from heaven? பிதாவாகிய தேவன் பரலோகத்திலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல காரணமாக இருந்தது எது? Was it just prayer? அது ஜெபம் மாத்திரமா? The Father said, you are my beloved. பிதா சொன்னார், நீர் என்னுடைய நேசகுமாரன். And we see here the Holy Spirit, you know, descended upon him. இங்கே நாம் பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார். What is that made God the Holy Spirit to move from his place and to descend upon Jesus Christ? பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து தன் ஸ்தலத்தை விட்டு இயேசு கிறிஸ்துவின் மேல் இறங்க வைத்த காரியம் என்ன? Yeah, Jesus prayed, that's true. இயேசு ஜெபம் பண்ணினார், அது உண்மைதான். But is it just prayer that made God the Father and Holy Spirit, God the Holy Spirit to do something? பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானவர் தேவனும் ஒரு காரியத்தை செய்யும்படிக்கு செய்தது அந்த ஜெபம் மாத்திரமா? Brothers and sisters, if we would learn from Jesus, சகோதர சகோதரர்களே, நாம் ஆண்டவரிடத்தில் இயேசுவிடத்தில் ஒன்றை கற்றுக்கொள்வோம் என்றால், if we could understand this secret, இதனுடைய ரகசியத்தை நாம் அறிந்து கொள்வோம் என்றால், then we can also have open heaven and the fullness of the Holy Spirit, the baptism and the fullness of the Holy Spirit in our lives. நமக்கும் வானம் திறக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். And we can hear God speaking to us. அப்பொழுது தேவன் நம்மோடு பேசுவதை கேட்க முடியும். And yeah, we can be always be filled in the Spirit. நாம் எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருக்க முடியும். So what is the secret? ஆகவே என்ன அதனுடைய ரகசியம்? For 30 years Jesus lived such a holy life. 30 வருடங்களாக இயேசுவானவர் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தார். Not even one sin. ஒரு பாவம் கூட அவர் செய்யவில்லை. Not even one bad thought about others. மற்றவர்களை குறித்த எந்த ஒரு தீய யோசனையும் கூட அவருக்கு வரவில்லை. Not even once he had bitterness against anyone. யாரோது ஒருவர் மீது ஒரு முறை கூட ஒரு கசப்பான எண்ணம் கொண்டிருக்கவில்லை. I think even the first 30 years many would have called him, you know, son of a Samaritan or son of a man whom we do not know. அந்த 30 வருட வாழ்க்கையிலே அநேகர் அவரை பார்த்து நீ ஒரு சமாரியன் என்று சொல்லியிருப்பார்கள், நீ உன்னுடைய அப்பா யார் என்று தெரியவில்லை என்று சொல்லியிருப்பார்கள். But he never had one bitterness. ஆனால் அவர் யார் மீதும் ஒரு கசப்பும் கொண்டிருக்கவில்லை. He had a very good testimony in his young life. அவருடைய வாலிப வயதிலே ஒரு நல்ல சாட்சி பெற்றிருந்தார். You know, his own conscience knew that he never displeased God the Father. தன்னுடைய சொந்த மனசாட்சியிலே அவர் நன்றாய் அறிந்திருந்தார், அவர் ஒருபோதும் பிதாவை அவர் துக்கப்படுத்தவே இல்லை. He not even did his own will even once. அவருடைய சொந்த சித்தத்தை ஒரு முறை கூட அவர் செய்யவில்லை. Perfect life he lived. அவர் ஒரு பூரணமான வாழ்க்கை வாழ்ந்தார். Such a pure, impeccable life he lived. அவர் பரிசுத்தமான குற்றம் குறையற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். Now he is going for a meeting. இப்பொழுது அவர் ஒரு கூட்டத்திற்கு செல்கிறார். As a revival meeting going there and he went there. அங்கே ஒரு எழுப்புதல் கூட்டம் நடக்கிறது, அங்கே இயேசு செல்கிறார். And a great revival preacher is there preaching. அங்கே ஒரு பெரிய எழுப்புதல் பிரசங்கியார் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். He was speaking very powerfully. அங்கே வல்லமையாக பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். He told the people, he called the people, you brood of vipers. அங்கே ஜனங்களை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்கிறார். People came to be baptized to John, and you know, John called them, you brood of vipers. ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும்படி யோவானிடத்திலே ஜனங்கள் வருகிறார்கள். அந்த ஜனங்களை பார்த்து யோவான் சொல்கிறார், நீங்கள் விரியன் பாம்பு குட்டிகள். Who warned you? உங்களை எச்சரித்தவன் யார்? Who, you sinners, who warned you to, so that you come and be, you want to be baptized here? நீங்கள் இங்கே இப்படி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை எச்சரித்தது யார்? பாவிகளே என்று சொல்கிறார். Let me tell you before I get baptize you. நான் உங்களை ஞானஸ்நானம் பண்ணுவதற்கு முன்பதாக உங்களை நான் இதை சொல்லட்டும். Let me say that first repent. முதலாவது நீங்கள் மனம் திரும்புங்கள். Bear fruits in keeping with your repentance. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். Don't come to me to be baptized thinking that you know you are a child of Abraham. நீங்கள் ஆபிரகாமுடைய புத்திரர்கள் என்று நினைத்துக்கொண்டு என்னிடத்தில் ஞானஸ்நானம் பெற வர வேண்டாம். People were convicted of their sin. ஜனங்கள் அவருடைய பாவங்களை குறித்த உணர்வடைந்தார்கள். Genuinely they convicted, they repented. அவர்கள் நிச்சயமாகவே உணர்வடைந்து அவர்கள் மனம் திரும்பினார்கள். And one by one they started standing in the queue. ஒருவர் பின் ஒருவராக அந்த வரிசையிலே அவர் வந்து ஞானஸ்நானம் பெற வந்தார்கள். Big crowd. அங்கே ஒரு பெரிய கூட்டம் உண்டானது. In Luke 3:7 says a big crowd came to be baptized. லூக்கா 3:7 நாம் பார்க்கிறோம், அங்கே ஒரு திரள் கூட்டம், திரளான ஜனங்கள் வந்தார்கள். Tax collectors, prostitutes, அங்கே adulterers, murderers, all sinners, robbers, ஆயக்காரர்கள், கொள்ளைக்காரர்கள், விபச்சாரர்கள், இப்படி எல்லா விதமான பாவிகளும் வந்திருந்தார்கள். Even soldiers, they repented and they were standing all in the line. அங்கே போர்ச்சேவர்கள் எல்லாம் மனம் திரும்பி அங்கே ஞானஸ்நானம் பெறும்படி வரிசையில் வந்திருக்கிறார்கள். And Jesus came for that meeting. இயேசு அந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறார். The holiest person. மிகவும் பரிசுத்தமான ஒரு நபர். Son of God who was tempted like us in every point but never sinned. தேவனுடைய குமாரன் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு அவர் பாவம் இல்லாதவராய் இருந்தார். He paid his taxes. அவர் தன்னுடைய வரி எல்லாம் அவர் செலுத்தினார். He never cheated anyone. அவர் யாரையும் ஏமாற்றவில்லை. He never played fool with a girl. அவர் எந்த ஒரு பெண்ணோடும் தகாத விதத்தில் நடந்து கொள்ளவில்லை. He came here and he got a prompting in his spirit to go and stand in the queue. அவருக்கு ஒரு உள்ளத்திலே ஒரு உணர்த்துதல் உண்டானது, அந்த வரிசையிலே போய் நீயும் சேர்ந்து கொள் என்ற சத்தம் அவருக்கு உண்டானது. It was not a loud voice. அது ஒரு ஒரு சத்தமான ஒரு துணி அல்ல. A gentle voice. அது ஒரு மிகவும் மெல்லிய ஒரு சத்தம் உண்டானது. He alone could hear. அவர் மட்டுமே அதை கேட்க முடிந்தது. The voice said, "Go and stand in that queue." நீ போய் அந்த வரிசையிலே சேர்ந்து கொள் என்ற சத்தம். Along with the sinners and get baptized by John. அந்த பாவிகளோடு சேர்ந்து நின்று நீயும் யோவானிடத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள் என்ற சத்தம். John the Baptist was far inferior in spiritual terms to Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு ஆவிக்குரிய வகையிலே எவ்வளவோ கீழான நிலைமையில் இருந்த யோவான். Now Jesus was in a flesh like you and me. இயேசு கிறிஸ்து நீங்களும் நானும் இருக்கிற ஒரு மாம்சத்தை போல ஒரு மாம்சத்திலே தான் வந்தார். You know all the thoughts the devil flashes into our mind, the same thoughts you know devil would have flashed into his mind too. நம்முடைய மனதிலே கொண்டு வருகிற பிசாசுடைய எண்ணங்களை எல்லாம் இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் கொண்டு வருகிறானோ அதே வித எண்ணங்களையும் இயேசுனுடைய மனதிலும் அவன் கொண்டு வந்திருப்பான். You know, the devil would have said to Jesus. பிசாசானவன் இயேசுவிடத்தில் சொல்லியிருந்திருப்பான். You know there in the line stands a person you know who is living in the same street you are living in Nazareth. அவன் சொல்லியிருப்பான், அந்த வரிசையிலே ஒரு நபர் நின்று கொண்டிருக்கிறார், நீ நாசரேத் ஊரிலே வாழ்ந்த அதே தெருவிலே அந்த நபரும் வாழ்ந்திருக்கிறார். அவனை தெரியுமா உனக்கு அவன் எவ்வளவு பெரிய பாவி என்று. இப்பொழுது அவன் மனம் திரும்பி அந்த வரிசையில் நின்று கொண்டிருக்கிறான். And you who lived such a holy life, you are also standing in the same queue. நீ இப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து நீயும் அவனோடு அந்த வரிசையில் நிற்க போகிறாயா? You see another person who bought the table from you. உன்னிடத்திலிருந்து மேஜையை வாங்கினானே இன்னொரு நபர், அவனும் அங்கே இருக்கிறான். You know he if you stand in this queue you know he might have thinking that you have not paid the taxes properly. நீயும் அவனோடு சேர்ந்த வரிசையில் நின்றால் அவன் நீங்கள் நீர் இப்படி உங்களுடைய வரியை ஏதோ ஏமாற்றிட்டீர்கள் என்று அவன் உங்களை குறித்து நினைப்பான். And there is a tax collector from Nazareth. அங்கே ஒரு ஆயக்காரன் நாசரேத் ஊரிலிருந்து ஒருவன் வந்திருக்கிறான். And if you stand in the queue they will all recognize who you are, what a sinner you are. நீர் அந்த வரிசையிலே நீர் சேர்ந்து கொண்டால் அங்கே இருக்கிற எல்லாரும் நீர் எவ்வளவு பெரிய பாவி என்று அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள். ஓகே, ஜீசஸ் இஸ் ஆல்சோ லைக் மீ லைக் அஸ். அவர்கள் எல்லாம் நினைப்பார்கள், சரிதான், இயேசுவும் நம்மை போல பாவி தான் போல இருக்கிறது என்று அவர்கள் நினைப்பார்கள். அண்ட் டெவில் வுட் ஹேவ் செட், ஆர் யூ கோயிங் டு லூஸ் யுவர் ரெபியூட்டேஷன் தட் யூ ஹேவ் பில்ட் அப் ஃபார் லாஸ்ட் 30 இயர்ஸ். பிசாசானவன் இயேசுவினிடத்தில் இப்படி சொல்லியிருந்திருப்பான், இந்த 30 வருடங்களாக நீ காத்துக்கொண்ட இந்த நற்பெயரை இப்பொழுது நீ இழக்கப் போகிறாயா? Are you going to lose that good name you have earned from the last 30 years in just a matter of minutes? இந்த 30 வருடங்களாக நீ கட்டி காத்த இந்த நற்பெயரை நன்மதிப்பை நீ இந்த ஒரு சொடக்கு போடுற நேரத்தில் இழந்து விட போகிறாயா? Lord Jesus would have told the Satan. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசுடைய சொல்லியிருந்திருப்பார். No, Satan, I will obey my dad's voice. இல்லை பிசாசே, சாத்தானே, நான் என்னுடைய பிதாவினுடைய சத்தத்துக்கு தான் நான் கீழ்ப்படிவேன். I will not listen to your voice. நான் உன்னுடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன். You know, the devil would have seen the stubbornness, the firmness, the perseverance in the Lord's heart. ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிறதான அந்த உறுதி தன்மையும் நிலைப்பாட்டையும் அவன் பார்த்திருப்பான். In obeying the father, பிதாவுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டிலே அவர் உறுதியாக இருப்பதை பிசாசு பார்த்தான். I think the devil would have told him. பிசாசன் அவரிடத்தில் சொல்லி இருந்திருப்பான். Okay, you take baptism. நீர் இப்பொழுது ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளும், பரவாயில்லை. But why don't you? What is the need that you should do it now? Why don't you come, you know, at some part of time when there is no people? ஏன் நீர் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்வதற்கு ஜனங்கள் எல்லாம் இல்லாத சமயத்திலே தனியாக நீர் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது? You can come to John secretly and you know get baptized. அந்தரங்கமாய் யோவானிடத்திலே வந்து நீர் அவனிடத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளலாமே. So that people will not think bad about you. அப்பொழுது ஜனங்கள் உம்மை குறித்து தவறாய் நினைக்க மாட்டார்கள். And you could have you know kept your reputation also. அப்பொழுது உங்களுடைய நற்பெயரையும் நீங்கள் காத்துக்கொள்ளலாம். While at the same time you obeyed the words, but at the same time you can keep your reputation. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியலாம், அதே சமயத்தில் உங்களுடைய நற்மதிப்பையும் நீ காத்துக்கொள்ளலாம் என்று சொல்லியிருப்பார். Lord said no to Satan. ஆனால் ஆண்டவர் இல்லை என்று சொன்னார். He humbled himself. அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். He said, I will not seek glory from men. நான் மனுஷரிடத்திலிருந்து மகிமை ஏற்றுக்கொள்கிறதில்லை. I will not receive glory from men. நான் மனுஷரிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறதும் இல்லை, ஏற்றுக்கொள்கிறதும் இல்லை என்று சொன்னார். Let people think that whatever they want, even if they think that I am a sinner, that is okay. நான் ஒரு பாவி என்று ஜனங்கள் நினைத்தாலும் என்ன என்னை பற்றி நினைத்தாலும் பரவாயில்லை. I don't care what people think of me. என்னை குறித்து ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை குறித்து எனக்கு கவலை இல்லை. But I care much what my father thinks of me. ஆனால் என்னுடைய பிதா என்னை குறித்து என்ன நினைக்கிறார் என்பதை குறித்து நான் கரிசனை கொள்கிறேன். He said, Lord said, I will die to my reputation. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய நற்பெயருக்கு நான் மரிக்கிறேன். The Lord humbled himself. ஆண்டவர் தம்மை தாமே தாழ்த்தினார். The doors of heaven could not be closed for any one more minute. இன்னும் ஒரு கண பொழுது கூட பரலோகத்தின் வாசல் அவருக்கு மூடி இருக்க. Seeing all these things, immediately the heaven was open. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்த பொழுது உடனடியாக பரலோகத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டன. God the Father saw his son dying to the reputation, dying not receiving or seeking the glory from men. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் தன்னுடைய நற்மதிப்புக்கு மனுஷருடைய மகிமை ஏற்றுக்கொள்கிற இந்த எல்லா காரியங்களுக்கும் மரிக்கிறதை ஆண்டவர் பார்த்தார். And he could not keep quiet. அப்படி பார்த்து அவர் அமைதியாக இருக்கவே முடியவில்லை. No, he will not allow his son to be considered as a cheat. தன்னுடைய குமாரன் an adulterer, a tax evader, anything. தம்முடைய குமாரன் ஒரு ஒரு ஏமாற்று பேர் வழியாகவோ அல்லது வரி ஏய்க்கிறவனாகவோ பாவியாகவோ கருதப்படுவதற்கு ஆண்டவர் விடமாட்டார். Father spoke immediately. வாசிக்கிறோம், நீர் என்னுடைய நேசகுமாரன் உம்மில் பிரியமாயிருக்கிறேன். But in Matthew 3:17, ஆனால் மத்தேயு 3:17, the father is speaking to the crowd over there. அங்கே பிதாவானவர் அந்த ஜனக்கூட்டத்துக்கு பேசுகிறார். Yeah, this is my beloved son. இவர் என்னுடைய நேசகுமாரன். In whom I am well pleased. இவரில் பிரியமாயிருக்கிறேன். And the Holy Spirit, the God, the Holy Spirit, he would not sit in heaven. பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் அவர் பரலோகத்திலே சும்மா உட்கார்ந்து இருக்க மாட்டார். Heaven was open and he came down and descended upon Jesus in a bodily form like a dove. அவர் பரலோகத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு அவர் புறாவை போல இறங்கி அவர் இயேசு கிறிஸ்துவின் மேலே வந்து அமர்ந்தார். Brothers and sisters, when we walk in humility, சகோதர சகோதரிகளே, நாம் தாழ்மையிலே நடக்கும் பொழுது, when we do not seek honor and glory or receive the honor and glory from men, மனுஷரிடத்திலிருந்து கனத்தையும் மகிமையும் தேடி அதை ஏற்றுக்கொள்ளாதிருக்கும் பொழுது, when we always realize, Lord, I am unworthy, I am a man under authority, Lord, I am an unworthy slave, ஆண்டவரே, நான் பாத்திரன் அல்ல, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன், நான் ஒரு ஒரு அடிமை என்று நாம் நினைக்கும் பொழுது, அப்ரயோஜனமான ஊழியக்காரன் என்று நாம் சொல்லும் பொழுது, the Lord will speak to us, தேவன் நம்மோடு பேசுவார், and the Holy Spirit will fill us. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புவார். With his power. அவருடைய வல்லமையினாலே நிரப்புவார். Pray, may the Lord open our eyes to see this glory of our Lord Jesus. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை காணும்படி நம்முடைய கண்களை தேவன் திறப்பார் என்று நான் ஜெபிக்கிறேன். Glory in dying to the opinion of men. மனுஷருடைய கருத்துகளுக்கு அவருடைய எண்ணங்களுக்கு நாம் மரிக்கிற அந்த மகிமை. Yeah, it's not easy. இது சுலபம் அல்ல. But by God's grace and help, we can press on towards that. தேவனுடைய கிருபையினாலே நாம் அதை நோக்கி முன்னேறி செல்ல முடியும். Towards perfection. அந்த பூரணத்தை நோக்கி நாம் கடந்து செல்ல முடியும். You know, in Lord's life, such a voice came twice. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சத்தம் இரண்டு முறை கேட்கப்பட்டது. And if you see the context, both the contexts, இதனுடைய பின்னணியத்தை இரண்டு இடத்திலும் பார்க்கும் பொழுது, we will realize that God is trying to emphasize one thing. இங்கே தேவன் ஒரு காரியத்தை வலியுறுத்த விரும்புகிறார். Now the emphasis is not seeking or receiving the glory from men. அதனுடைய வலியுறுத்துதல் என்னவென்றால், மனுஷரிடத்திலிருந்து மகிமையை தேடி அதை ஏற்றுக்கொள்கிறது இல்லை. I realize, you know, God values such a virtue in us. நம்மிடத்திலே இப்படி இருக்கிற இப்படிப்பட்ட நற்குணத்தை மிக மேலாக ஆண்டவர் கருதுகிறார். No, he is not interested how much work that we do in the church. சபையிலே நாம் எவ்வளவு வேலை செய்கிறோம் என்பதை குறித்து அவர் கரிசனை கொள்கிறது இல்லை. How we preach in the church meeting. சபை கூட்டத்திலே நாம் எப்படி பிரசங்கிக்கிறோம் என்பதல்ல. But what I do when people speak well of me. என்னை குறித்து நன்மையாய் ஜனங்கள் பேசும் பொழுது நான் என்ன யோசிக்கிறேன். Or think high of us. என் நம்மை குறித்து மற்றவர்கள் மேன்மையாக பேசும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோம்? And what do I do when I am in a situation where people appreciate me, praise me, glorify me? ஜனங்கள் என்னை உயர்வாய் பேசி மெச்சிக்கொண்டு புகழும் பொழுது நான் என்னை குறித்து என்ன நினைக்கிறேன்? You know, the Lord was in such a situation. ஆண்டவர் இயேசு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தார். We have heard it many times from John 12. அதை நாம் அநேகமுறை யோவான் 12 ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் கேட்டிருக்கிறோம். In John 12 verse 23. யோவான் 12:23. We all know this situation. நாம் யாவரும் இந்த சூழ்நிலை அறிந்திருக்கிறோம். Some foreigners came to see Jesus Christ. ஒரு கிரேக்கர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை பார்க்க வருகிறார்கள். Foreigners were considered to be of high caliber. வெளிநாட்டவர்கள், அவர்கள் உயர்ந்த மதிப்புடையவர்கள் என்று கருதப்படுகிறவர்கள். And they came to see Jesus. அவர்கள் இயேசுவை பார்க்க வந்தார்கள். The Lord said in verse 23. ஆண்டவர் 23 ஆம் வசனத்தில் சொன்னார். The hour had come, hour has come for the Son of Man to be glorified. மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. Yeah, it's a time of glory. இது ஒரு மகிமைப்படும்படியான நேரம். You know, sometimes, you know, at least in some part of life, many of us would have been in such a situation. நம்மிலே அநேகர் நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருந்திருக்க முடியும். Maybe in our office or in the school or college, நம்முடைய அலுவலகம், the church, நம்முடைய அலுவலகத்திலோ, பள்ளியிலோ, கல்லூரியிலோ அல்லது சபையிலோ கூட நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்க முடியும். You know, you get first rank in the school or in the university. நீங்கள் பள்ளியிலேயோ அல்லது யூனிவர்சிட்டியிலேயோ முதல் first rank எடுத்திருக்கிறீர்கள். And you are about to get a, you know, prize for that. அதற்கென்று உங்களுக்கு பரிசு கொடுக்கப்பட போகிறது. That's a time of glory. அதுதான் மகிமைப்படும்படியான வேளை. Maybe you have done a good work in your office. ஒருவேளை உங்களுடைய அலுவலகத்திலே ஒரு நல்ல வேலையை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். And they want to appreciate you. அதற்காக உங்களை அவர்கள் பாராட்டப் போகிறார்கள். Openly before all the colleagues. உங்களுடைய உடன் வேலை செய்கிறவர்கள் யாருக்கும் முன்பதாக உங்களை மெச்சிக்கொள்ள போகிறார்கள். That's a time of glory. அது மகிமைப்படும்படியான நேரம். So what do we do in such situation? அப்படிப்பட்ட நேரங்களிலே நாம் என்ன செய்கிறோம்? Do we take all the glory to ourselves? அந்த எல்லா மகிமையும் நமக்கென்றே நாம் எடுத்துக்கொள்கிறோமா? Do we nod our head and yeah, I deserve it. I worked hard and I got the first mark. நாம் ஆமாம் என்று தலையாட்டி, நான் ஆம் சரிதான், இப்படிப்பட்ட புகழ்ச்சியெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு முதல் மதிப்பெண் எடுத்ததெல்லாம் அது தகுதியாக இருக்கிறது என்று சொல்கிறோமா? I came up with a brilliant idea and you know, successfully completed this project. That prize is due to me. நான் ஒரு அற்புதமான ஒரு ஐடியா கொண்டு வந்து இந்த இந்த ஒரு ப்ராஜெக்டை நான் முடிக்க செய்தேன், இது எனக்கு நான் தகுதி தான் என்று சொல்கிறோமா? Or do we have a fear in our hearts in such situation? அல்லது அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நமக்கு ஒரு பயம் உண்டாகிறதா? Even in the people in the Old Testament, they had a cry in their hearts when they were in such situation. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த பொழுது பழைய உடன்படிக்கை இருந்த ஜனங்களும் கூட தங்களுடைய இருதயத்திலே ஒரு பயம் கொண்டிருந்தார்கள். Joseph, when he was standing before Pharaoh, he said, "It's not because of me." யோசேப்பு பார்வோன் முன்பாக நின்ற பொழுது இது என்னால் ஆனதல்ல என்று அவன் சொன்னான். Yeah, Daniel did said the same thing. தானியேலும் அதே காரியத்தை தான் சொன்னார். When he stood before Nebuchadnezzar. நேபுகாத்நேச்சாருக்கு முன்பாக தானியேல் நின்ற பொழுது அதே தான் சொன்னார். Our Lord was in the same flesh like you and me. நம்முடைய ஆண்டவரும் நீங்களும் நானும் இருக்கிற அதே மாம்சத்திலே தான் அவரும் வந்தார். But he immediately realized that he has to die to this time of glory. ஆனால் அவர் உடனடியாக அவர் உணர்ந்து கொண்டது என்னவென்றால், தன்னுடைய இப்படிப்பட்ட மகிமைக்கெல்லாம் மறிக்க வேண்டும் என்று உணர்ந்தார். Die to such a glory from men. மனுஷரிலிருந்து வருகிற இப்படிப்பட்ட மகிமைக்கெல்லாம் நான் மறிக்க வேண்டும். He knew if he would take the glory to himself. ஏனென்றால் இப்படிப்பட்ட மகிமையை தனக்கென்று அவர் எடுத்துக்கொள்வார் என்றால், He knew that he'll be left alone by the Father. அவர் பிதாவினால் கைவிடப்படுவார் என்பதை அவர் அறிந்திருந்தார். He knew that. அவர் அதை அறிந்திருந்தார். And he also knew அவருக்கு இன்னொன்றும் தெரிந்திருந்தது. If he would die to this glory from men, மனுஷரால் வருகிற மகிமைக்கு அவர் மரித்தார் என்றால், he would bear much fruit. அவர் மிகுந்த கனிகளை கொடுப்பார். And that's why he said in verse 25. அதனால் தான் அவர் 25 ஆம் வசனத்திலே சொன்னார். He said, unless a grain of truly I say to you, unless a grain of wheat falls into the earth and dies, it remains alone. But if it dies, it bears much fruit. 24 வசனம், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், சத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். Die to this receiving glory from men. மனுஷரால் மனுஷரிலிருந்து இந்த மகிமை ஏற்றுக்கொள்கிறதற்கு, then I'll be left alone. அப்படி இல்லை, I'll remain alone. அப்பொழுது நான் தனித்திருப்பேன். Father will not be with me. பிதா என்னோடு இருக்க மாட்டார் but if I die to that glory ஆனால் அந்த மகிமைக்கு நான் மரிப்பேன் என்றால் I'll bear much fruit for the glory of the father நான் பிதாவாகிய தேவனுடைய மகிமைக்கென்று மிகுந்த கனிகளை கொடுப்பேன் and the next verse the lord said he who loves this life his life அடுத்த வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார் இந்த ஜீவனை சிநேகிக்கிறவன் one who loves his own glory தன்னுடைய சொந்த மகிமையை நேசிக்கிற ஒரு மனுஷன் he will lose eternal life அவன் நித்திய ஜீவனை இழந்து போவான் but the one who hates receiving or seeking honor from men glory from men ஆனால் மனுஷரிடத்திலிருந்து மகிமையை நாடி அதை ஏற்றுக்கொள்வதை வெறுக்கிற மனுஷன் lord said he will keep the eternal life to the end ஆண்டவர் சொல்கிறார் அவன் நித்திய ஜீவனை பற்றிக்கொள்வான் not only that you know it the thought of receiving glory from men it brought trouble in his heart அது மட்டுமல்ல மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த சிந்தனையே கூட இயேசுனுடைய இருதயத்திலே ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணியது. He said in verse 27 my soul has become troubled. 27 ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறது இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. And his only cry was not me lord father glorify your name not my name. அவருடைய ஒரே கதறல் என்னவா இருந்ததென்றால் என்னுடைய நாமம் அல்ல பிதாவே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். I don't want my name to be glorified father your name be glorified. பிதாவே என்னுடைய நாமம் அல்ல உம்முடைய நாமம் மகிமைப்படுவதே நான் விரும்புகிறேன். Lord I am not worthy father I am not worthy ஆண்டவரே நான் பாத்திரம் அல்ல he realized that he was a man அவர் தான் ஒரு மனிதனாய் இருக்கிறார் என்பதை அவர் உணர்ந்திருந்தார் and he humbled himself he emptied himself அவர் தம்மை தாமே தாழ்த்தி தன்னை வெறுமையாக்கினார் if there is one person on that earth at that time who deserves the glory from him and that is jesus மனுஷரிலிருந்து மகிமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி படைத்த ஒரு நபர் அந்த நாட்டில் இருந்தார் என்றால் அவர் இயேசுவாய் மாத்திரம் தான் இருக்க முடியும் but he refused it he would not receive it ஆனால் அதை அவர் தள்ளிவிட்டு அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை what an example for us brothers and sisters சகோதர சகோதரிகளே அவர் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு நல்ல மாதிரியாக இருக்கிறார் he would cry only to the father father glorify your name அவர் பிதாவினிடத்திலே மாத்திரம் கதறுவார் பிதாவே உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் and god the father when he saw his son not taking the glory to himself பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் மகிமையை தனக்கென்று எடுத்துக்கொள்ளாதிருக்கிற காரியத்தை பார்த்தபொழுது but wanting to glorify him தம்மை தம்முடைய குமாரன் மகிமைப்படுத்த விரும்புகிறார் என்பதை கண்டபொழுது he could not keep quiet பிதாவானவர் அமைதியாக இருக்க முடியவில்லை he could not keep quiet from heaven பரலோகத்திலே அவர் அமைதியாக இருக்க முடியவில்லை he spoke from heaven அவர் பரலோகத்திலிருந்து பேசினார் he responded to his son's desire அவர் தம்முடைய குமாரனுடைய விருப்பத்துக்கு அவர் நிறைவேற்றலாக சொன்னார் his son's desire is so that the father's name be glorified தம்முடைய குமாரனுடைய விருப்பம் எதுவாக இருந்ததென்றால் தம் பிதாவுடைய தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் he responded to his son's desire for all the people to hear எல்லா ஜனங்களும் கேட்கும்படியாக தம்முடைய குமாரனுடைய விருப்பம் நிறைவேறும்படி அந்த வார்த்தையை சொன்னார் saying he was saying my son அவர் சொன்னார் குமாரனே I will fulfill your desire உன்னுடைய விருப்பத்தை வாஞ்சையை நான் நிறைவேற்றுவேன் I have glorified my name நான் என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினேன் I will glorify it again அதை நான் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் This is the place the Lord wants all of us to be brothers and sisters. இந்த இடத்திலே தான் நாம் யாவரும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். That's what he said in verse 26. அதனால் தான் அவர் 26 ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறார். If anyone serves me he must follow me and where I am there my servant will also be. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்றக்கடவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் if we think we are his servants நீங்கள் அவருடைய ஊழியக்காரன் என்று நினைப்பீர்கள் என்றால் I am doing this service in the church this ministry in the church that ministry in the church நான் இந்த பணிவிடையை செய்கிறேன் சபையிலே அந்த ஊழியத்தை செய்கிறேன் இந்த வேலையை நான் செய்கிறேன் என்று நினைப்பீர்கள் என்றால் Lord said if anyone serves me ஆண்டவர் சொல்கிறார் எனக்கு ஒருவன் ஊழியம் செய்வானானால் he must follow me in this path இந்த வழியிலே அவன் என்னை பின்பற்ற வேண்டும் he must be troubled in his soul அவன் தன்னுடைய இருதயத்திலே கலக்கமடைய வேண்டும் he must give the glory to the father அவன் அந்த மகிமையை பிதாவுக்கு செலுத்தி விட வேண்டும் yeah where I am there my servant will also be நான் இங்கே இருக்கறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் if you have such a heart such a troubling so give the glory to the lord இப்படி தேவனுக்கே நான் மகிமை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருதயத்திலே கலக்கமடையவர்களாக இருப்போம் என்றால் jesus said my father will honor him இயேசு சொன்னார் என் பிதா ஆனால் கணம் பண்ணுவார் if anyone serves me like this the father will honor him இந்த விதத்திலே ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா அவனை கணம் பண்ணுவார் honor means what கணம் எப்படிப்பட்ட கணம் he will speak to us அவர் நம்மோடு பேசுவார் we'll have open heaven நமக்கு வானம் திறக்கப்பட்டிருக்கும் that means whenever we open the bible அதனுடைய பொருள் என்னவென்றால் நாம் எப்பொழுதெல்லாம் வேதத்தை திறந்து வாசிக்கிறோமோ will speak to us, the Holy Spirit of God will enlighten us and speak to us. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்பாடு தந்து நமக்கு நம்மோடு பேசுவார். I see another thing in this place. இன்னொரு காரியத்தையும் இந்த இடத்துல பார்க்கிறேன். You see the glory of our Lord Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை. When the Father spoke to him like that from heaven. பரலோகத்திலிருந்து பிதாவானவர் அவரிடத்தில் பேசின பொழுது. Through an audible voice. ஒரு எல்லாரும் கேட்கக்கூடிய விதத்திலே சத்தமாய் பேசின பொழுது. You know what he did? அவர் என்ன செய்தார் தெரியுமா? He did not come rising up his collar. அவர் உடனே தன்னுடைய காலரை உயர்த்தி கொண்டு பெருமை பாராட்டவில்லை. Okay, now you all heard the Father speaking to me, God speaking to me. நீங்கள் எல்லாரும் பிதா என்னோடு பேசுறதை கேட்டீர்கள் அல்லவா? At least now recognize that I am not an ordinary person. இப்பொழுதாவது நான் ஒரு சாதாரண மனுஷன் அல்ல என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். At least now realize that I am somebody great. இப்பொழுதாவது நான் ஒரு விசேஷித்தவன் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். No. இல்லை, அப்படி இல்லாம அவர் சொல்லவில்லை. In both the times when the voice came from heaven. இரண்டு முறை பரலோகத்திலிருந்து சத்தம் வந்த பொழுதும். Yeah, as we read in Luke 22. லூக்கா 22 லே வாசித்தது போல. 3:22 லே வாசித்தது போல. And in this place, in both the places. இந்த இடத்திலும் இரண்டு இடங்களிலும். You know what the Lord Jesus did when the voice came, when the Father spoke to in front of all the people. எல்லா ஜனங்களுக்கும் முன்பதாக அவர்கள் காதுகள் கேட்க பிதாவானவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொன்ன பொழுது. It's beautiful. He hid himself. அவர் தம்மை தாமே மறைத்து கொண்டார். Immediately after the Father spoke to him and baptized in the Holy Spirit, he hid himself in the wilderness for 40 days. பிதாவானவர் அவரை குறித்து நற்சாட்சி கொடுத்து சொன்ன பிறகு உடனடியாக அவர் தன்னை வனாந்தரத்துக்குள்ளாக 40 நாள் சென்று தன்னை மறைத்துக் கொண்டார். And again we read here in the same in John 12, he did the same thing. யோவான் 12 அதிகாரத்திலும் அதே அவர் செய்வதை நாம் பார்க்கிறோம். Verse 36, the second part. 36 வசனத்தின் பிற்பகுதி. He went away and he hid himself from them. இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். Hiding oneself when the Father in a God attests that person. பிதா ஒருவரை அத்தாட்சி கொடுத்து நிரூபிக்கும் பொழுது தன்னைத்தானே அவர் மறைத்துக் கொண்டார். What a glory. என்ன ஒரு ஆண்டவருடைய மகிமை. What a humility of our Lord Jesus. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய எப்படிப்பட்ட தாழ்மை. May the Lord help us to see that glory. Open our eyes to see that glory. இப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை பார்க்கும்படி நம்முடைய கண்களை தேவன் திறப்பாராக. Give us a desire to partake in that glory. அந்த மகிமையிலே நாமும் பங்கு கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. You know, the one hymn writer said like this, the ill of all ills is the lack of longing. ஒரு பாமால எழுதினவர் சொல்கிறார், இருக்கிற நோய்களில் எல்லாம் மிக கொடிதான நோய் என்னவென்றால் ஒரு வாஞ்சை இல்லாத இருக்கிற தன்மை. Yeah, that's a spiritual ill of all spiritual ills. ஆவிக்குரிய நோய்களுக்கு எல்லாம் பிரதானமான ஆவிக்குரிய நோய். Not having the longing to see Jesus and partake in that glory. இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவருடைய மகிமையிலே பங்கு கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இல்லாமல் இருக்கிறது. Not to listen to him and obey. அவருக்கு அவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிய வேண்டும் என்ற வாஞ்சை. Let us seek God, brothers and sisters. சகோதர சகோதரிகளே, நாம் இதற்காக தேவனை தேடுவோம். May the Lord open our eyes to see, you know, the glory in not seeking or receiving glory from men. மனுஷரிடத்திலிருந்து மகிமையை தேடி அதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதன் மூலமாக அது எவ்வளவு பெரிய மகிமை என்பதை நாம் காண வேண்டும். May the voice from heaven sound in every heart, every home and in the church. பரலோகத்திலிருந்து சத்தம் ஒவ்வொரு இருதயத்திலும் ஒவ்வொரு வீட்டிலும் சபையிலும் அது துணிக்கட்டும். May the Lord help us. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக.